الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்து எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை மீறாமல் அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து விளக்கியவைகளை தவிர்ந்து யார் வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் அவனது சூனத்தில் சந்தோஷமாக குடியிருத்தாட்டுவான் என்பதை அல் குர்ஆனும் நபிமொழிகளும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளில் இன்று அல்லாஹ்வுக்கு அதிகமானவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது வைன் தாவுத்து நேமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா இன்னல் இன்சான லல்லூமுன் கஃபார் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் லா துஹ்ஸுஹா அதை கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மனிதனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். மனிதன் அநியாயக்காரனாக அல்லாஹ்வை மறந்தவனாக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை மறுக்கக்கூடியவனாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல் குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் பிறந்தது முதல் எமது வாழ்க்கை முடிவரைக்கும் வரைக்கும் இன்று உலகத்திலே என்னென்ன தேவைகள் எமக்கு இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இரண்டு கண்களால் உலகத்திலே எவைகளையெல்லாம் பார்க்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எமது காதுகளால் எவைகளையெல்லாம் கேட்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். எமது கால்களால் எமது கைகளால் எமது ஏனைய உறுப்புகளால் உலகத்திலே நாங்கள் தேவையான அத்தனையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? மேலான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இதே கண்களால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு ஏவியவைகளை மாத்திரம் பார்க்கின்றோமா? அல்லாவினால் தடுத்தவைகளை தடுத்து கொள்கின்றோமா? இல்லை சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பாவமான விடயங்களுக்கு இந்த கண்ணை பாவிக்கின்றோம். எத்தனையோ பாவமான விடயங்களுக்கு நடப்பதற்காக வேண்டி எங்களுடைய கால்களை பாவிக்கின்றோம். எத்தனையோ பாவமான சிந்தனைகளை உள்ளத்தால் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மேலான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை எங்களுக்கு தந்து எப்பொழுது இந்த அருட்கொடைகளை எல்லாம் இழக்கப்படுகின்றோமோ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த அருட்கொடையுடைய பிரயோஜனத்தை புரிந்து கொள்கின்றோம். ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹார்ட் அது எப்பொழுது இயங்க மறுக்கிறதோ தன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை சொத்துக்களை செலவழித்தாவது நான் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த ஹார்ட்டை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய வீடு என்ன, என்னுடைய சொத்து என்ன, என்னுடைய காணி என்ன, என்னுடைய வியாபாரம் என்ன, எல்லாவற்றையும் விற்றாவது என்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டுமே என்று மனிதன் சிந்திக்கின்றான். சகோதரர் சகோதரிகளே, எதற்காக இறைவன் கொடுத்தான்? அவனுக்கு ஆரோக்கியமாக அந்த ஹார்ட் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பாவ சுமைகளை தன்னிலே சுமந்து கொண்டிருந்தான். உலகத்திலே என்னென்ன பாவங்கள் இருக்கின்றனவோ அவைகளையெல்லாம் பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தான். அல்லாஹ்வை மறந்தான். அல்லாஹ் இப்பொழுது இந்த மனிதனுக்கு சோதனையை கொடுத்ததற்கு பின்னால் இப்பொழுது இறைவனிடத்திலே கையேந்துகிறான். இறைவா, என்னுடைய ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கிறது, என்னுடைய ஹார்ட் இயங்க மறுக்கிறது, எனக்கு சோத்தை தருவாயா என்று கண்ணீர் வடிக்கின்றான். சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கின்றான். மேலான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இவனை ஏற்றுக்கொள்வானா என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக மனிதன் வாழ வேண்டும் என்பதை அல் குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஃபத்குருனி அது குறுக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், என்னை ஞாபகங்கள், நானும் உங்களை ஞாபகிப்பேன், நானும் உங்களை நினைவு கூறுவேன். வஷ்குருலி, எனக்கு நீங்கள் நன்றியுள்ள படைத்தவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி இருப்பது மாத்திரமல்ல, வலா தக்ஃபுரூன், என்னுடைய அருட்கொடைகளை நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை நீங்கள் நன்றி மறந்தவர்களாக உலகத்திலே வாழ வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா பக்ராவுடைய 152வது ஆயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலான சகோதர சகோதரிகளே, எனவே நாங்கள் எப்பொழுதும் நன்றி கடமைப்பட்டவர்களாக, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து நியமத்துகளுக்கும் அருட்கொடைகளுக்கும் நன்றி உள்ளம் படைத்தவர்களாக நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை